of life. Bob Clearmountain mixed with an attitude, funky drums from hell. Cider better, chrome better, Ronnie better, better rap. Better rap. மறந்திருப்போமே கோபம் வந்தால் கொஞ்சம் ஒத்தி வைப்போமே அட கெட் அப் அண்ட் டான்ஸ் இது தானும் சான்ஸ் உன் கையில் எல்லாமே இருக்குதடா மெட்ரு போடலாம் முதல் யார் முதல் யார் முதல முதல முதல முதல எனக்கு ஒரு வைஃப் திறந்து வைப்போமே மனசை திறந்து வைப்போமே வர்றவதி யார் என்ன விட்டுதான் பார்ப்போமே அட உனக்கு என்ன பிறந்தது உனக்கே தான் கடைச்சதை வச்சு கூட அவ்வளவு தான் நடப்பது தான் நடப்பது தான் உண்மை விடியும் பார் விடியும் பார் விடிய விடிய விடிய விடிய பச்சரிசி கோதுமை பத்தல பத்தல காசு கொஞ்சம் கூட பத்தலையே ஒரணா ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடைச்சி நாலண்ணா எட்டண்ணா கடன உடனே வாங்கி ஒரணா ரெண்டண்ணா உண்டியெல்லாம் உடைச்சி நாலண்ணா எட்டண்ணா கடன உடனே வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சோ அஜி பத்து பச்சை எடுத்து பத்தல பத்தல